इमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं मुपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मभ्यामो हतस्तनितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्तुदयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं रामुनेयं नमामितम् सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्या विवृद्धं सत्त्वमित्युत பதினாலாவது சாப்டர் 11th ஸ்லோகம் 14-11 லோப பிரவிருத்திராரம்பஹ கர்மணாம் அசமஸ்ருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே विवृद्धे भरतर्षभा अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरुनन्दन यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलयं याति देहभृत् तदोत्तमविधां लोकान् அமலான் பிரதிபத்யதே அமலான் அந்த இம் அங்க போயிடும் லோகான் அமலான் பிரதிபத்யதே அமலான் ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते कर्मणः सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलम् रजसस्तु फलं दुःखम् अज्ञानं तमसः फलम् सत्पात् सञ्जायते ज्ञानम् ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो भवतो ज्ञानमेव च भवतो ज्ञानमेव च ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्यगुणवृत्तस्था अधो गच्छन्ति तामसाः नान्यं गुणेभ्यः कर्तारम् यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोधि गच्छति गुणानेतानतीत्यत्रीन् देहि देहसमुद्भवान् जन्ममृत्युजरादुःखैः विमुक्तो मृतमश्नुते ஃபோர்டீன்த் சாப்டர்ல இருக்கும் பதினாலாவது சாப்டர். இந்த அத்தியாயத்துல குணத்ரய விபாகம்னு பேர் இருக்கு. குணத்ரயம்னா மூன்று குணங்கள், சத்தம் ரஜஸ் தமஸ். இந்த மூன்று குணங்களை விவரிக்கக்கூடிய ஒரு சாப்டர் அத்தியாயம். முந்தின சாப்டரில் எப்படி என்ன காரணம் இந்த பிரகிருத்தியும் புருஷனும், பிரகிருதி புருஷன் சொன்னால் மூன்று தத்துவங்கள், ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி அச்சித்து, சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்கிறோம். நம்ம ஈஸ்வரன் தான் சித்து அச்சித்து ரெண்டுத்துக்கு எஜமானன். எல்லாத்துக்கும் அந்தரியாமை இருந்தால் கூட அவன் இதோட ஓட்டுறதில்லை. ஆனால் அந்த ஜீவாத்மாவும் அந்தரியாமையே தான் இருக்கான். அந்த எந்தெந்த சரீரம் எடுத்துக்கிறானோ அந்த சரீரத்தில் ஜீவாத்மா அந்தரியாமையே தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணாலும் கட்டுன்றான் அந்த சரீரத்தில். பரமாத்மா அந்தரியாமையே இருந்தால் கூட அவருக்கு இந்த எங்கே இருந்தாலும் அவன் இருக்கிற இடத்துனாலும் இந்த ப்ராப்ளம் அவருக்கு இல்லை. ஆனால் ஜீவாத்மாக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இவையே மாட்டிக்கிறான். என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிச்சு. காரணம் குணசங்கோசிய அப்படின்னு 13வது அத்தியாயத்தில் சொன்னார். இதுக்கு என்ன காரணம்னா குணசங்கா, குணங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் அல்லது சேர்க்கை. இப்போ அந்த குணங்கள் என்ன அப்படிங்க சொல்ல வரதான் இந்த சாப்டருடைய ஒரு எய்ம். இப்போ குணங்கள் எப்படி இந்த குணங்கள் விடுபடுறது அதையும் சொல்லப்படும். அப்போ சொல்லிச்சு. அதுக்கு முதல் 10 ஸ்லோகத்தை குயிக்காக ஒரு சமாளி பார்த்தோம்னா, இந்த ஞானத்தை உனக்கு சொல்கிறேன், ரொம்ப வசத்தியான ஒரு ஞானம் இது, இது தெரிஞ்சுண்டு எல்லா ஞானிகள்லாம் நர்கதி அடைந்தார்கள்னு சொன்னார். அப்புறம் என்ன இந்த ஞானத்தை என்ன நர்கதின்னு கேட்டால், மம சாதரமே மாகத்தாக, என்னை ஒத்த ஒரு நிலையை அடைந்துள்ளார்கள் ஞானிகள்லாம், மோட்சத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னார். மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவளுக்கு சர்க்கத்தினால திருப்பி சிருஷ்டி உண்டாகச்சு, அவள் மறுபடியும் பிறக்கிறது இல்லை, அந்த அந்த ப்ராசஸில் அவள் பங்கெடுத்துக்கிறது இல்லை, பிரளயம் ஏற்படுச்சேவும் அவளுக்கு சம்பந்தமே இல்லை. இது அவுட் சைட் சிஸ்டம்னு ஏடுறது அந்த மாதிரி ஆகுது. அப்போ சொல்கிறார், எப்படி இந்த பிறப்பு ஏற்படுதுன்னா, மமயோனின் மகத்தம்மா, நான் தான் சேர்க்கிறேன். ஏன்னா பிரகிருதி இருக்கு, புருஷன் ஜீவாத்மா இருக்கான்னு சொன்னால் வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் சேர்க்கணும் யாராவது ஒருத்தர். ஏன்னா பிரகிருத்தியுடைய தன்மை வேற, ஆத்மாவோட தன்மை வேற, சரீரத்தோட தன்மை வேற, ஆத்மாவோட தன்மை வேற. அப்படி இருக்குச்சு, இது எடுத்து யாராவது சேர்க்கணும். யார் சேர்க்கிறான்னு சொன்னால் நான் தான் சேர்க்கிறேன். மம யோனின் மகத்தம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாமியம். பிரகிருத்தியை நான் ஒரு கர்ப்பப்பையாட்டம் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த ஜீவாத்மாங்கிற அந்த கணம் இருக்கலையே அந்த கூட்டத்தை நான் அதோட சேர்த்து விடுறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சர்வயோனிஷு கோந்தேயே மூத்தையே சம்பவந்தியாக. இது ஏதோ முதல் கிரியேஷன் மட்டும் நான் பண்ணுறேன் அப்புறமா நான் பண்ணலன்றது இல்லை. எப்போ எப்போ எங்கெங்கே ஒரு ஒரு பிறப்பு உண்டானமோ அந்த பிறப்புக்கு என்ன ஒரு செயற்கையை தேவையோ அந்த செயற்கையை நான் தான் பண்றேன்னு சொன்னார். பீஜப்பிரதஸ்திதான்னு சொன்னா நான் தான் அதற்கு காரணம். அந்தந்த இடத்துல அந்த பிரகிருதியும் புருஷனையும் சேர்த்து விடக்கூடியது நான் தான் சொன்னார். அப்புறம் ஒரு விஷயத்த ரெண்டா சொன்னார், சத்வம் ரஜஸ்தமயதி குணாகா பிரகிருதி சம்பவாகா. இந்த குணங்கள்னு சொன்னாலே இந்த குணங்கள்லாம் அப்ச்ராக்ட், நம்மளால் அவைகளை பார்க்க முடியாது. ஆனால் அவைகள் வெளிப்படுறது, அவைகளுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. அந்த வெளிப்பாடை வச்சு நம்ம இந்த குணங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனோவிகாரங்கள் கூட நம்மளால இந்த குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அந்த பாவங்களை. ஆனால் அந்த பாவத்தை நம்ம உணர்த்தோம். அப்போ நம்மளுடைய செயலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணோன்றது. அதான் குணங்கள். திரவியம்னா சப்ஸ்டன்ஸு, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் நம்ம கிரகிச்சுக்கலாம். ஆனால் அந்தந்த சப்ஸ்டன்ஸில் குவாலிட்டின்னு சொல்கிறோம், அந்த குவாலிட்டியை வந்து நல்லா வந்து பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். இப்போ மென்மை, துணி சாஃப்டாக இருக்குன்னு சொன்னால் தொட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியுமே தவிர அது தூரத்துலேயே பார்த்து தெரியாது. இன்னும் சில குணங்கள் இருக்குது, சுத்தமாக அது கட்சியே ஆக பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய குணங்கள் தான் இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற இந்த மூன்று குணங்கள். அப்போ இந்த மூன்று குணங்கள் என்ன இருக்குன்னு கேட்டால் பார்க்க முடியாது. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டால், அவைகளோட காரியங்களை கொண்டு ஓ இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு அனுமானம் பண்ணலாம். ஜஸ்ட் சமரிக்கு போன இது நடந்தது. ஆறாவது சொல்ற தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம். இந்த ஜீவாத்மாவுக்கு மூன்று விதமான நிலைகள் உண்டு. என்னன்னா, ஒன்று வந்து சுகமாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த சுகம் எதனால் ஏற்படுதுன்னா ஞானத்தால் தான் சுகம். ஞானம் இருந்தால் ஒரு சௌக்கியம் உண்டு. இட் இஸ் நாட் ஏ ஃபிசிக்கல் கம்ஃபர்ட். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் இல்லாதப்போய் ஒருத்தர் சுகம் சௌக்கியமாக இருக்கலாம். நம்ம நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா, அப்போ அந்த ஞானத்தினுடைய ஒரு நிலை. இப்போது இது உலகத்தில் எல்லாருமே சில புத்தகங்கள் நம்ம படிக்கணும். சட்டன் மறந்து போயிருக்கு, இந்த ஜீவ் ஒருத்தன் எழுதினா கான்சன்ட்ரேஷன் கேம்பில் மாட்டியிருந்தப்போ சைக்கியாட்ரிஸ்ட் ஹியூமன் மேன் சட்டன் ஞாபகம் வரல. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இவனும் மாட்டின்னு இருக்கான், 10,00,000 ஜூஸ் நடுவில். ஆனால் இவனுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கிறது, கஷ்டமே தெரியல. அவன் வந்து அங்கே லைஃப் அனலைஸ் பண்ணுறான், எப்படி என்ன கஷ்டம்னா என்ன. அப்போ அந்த லெவலுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லை. இப்போ அது ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சௌக்கியம், ஒரு சுகமாக இருக்கும் தன்மை. அது எப்போ கிடைக்கணும், சத்தம் வந்தால் கிடைக்கும். அது ஞானத்தை தேடி அலைதல், சுகத்தை தேடி அலைதல், அப்படிப்பட்ட சுகம்னு. ஆக அதுவும் ஒரு பந்தம் தான். ஏன்னா அந்த குணங்களோட வேலையே பந்தனம் பண்ணுறது தான். சுகசங்கையில பத்னாதி, ஞான சங்கையில சாணக. ஞானத்தோடைய சுகத்தோடையும் அந்த சத்துவ குணமானது பயன் பண்ணுறது. அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சுகமாக இருக்கார், ஞானத்தோடு இருக்காருன்னா சத்துவகுணம் ஓங்கிருக்குன்னு அர்த்தம். அல்லது எனக்கு இன்னும் ஞானம் வேணும், இன்னும் சுகம் வேணும், ஒருத்தர் என்னச்சானாலும் சத்துவகுணமானது ஓங்கியிருக்குன்னு தாற்பயமா இருக்கு. ரஜோராகாத்மகம் வித்தி கிருஷ்ணாசங்க சமுத்திரம். அதே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தால் ஸோ முதல் ஸ்டேஜ் வந்து சௌக்கியமாக இருக்குது, சுகமாக இருக்கிறது. சுகம் இஸ் நாட் மெட்டீரியல் கம்ஃபர்ட். இரஸ்பெக்டிவ் வந்து மெட்டீரியல் கம்ஃபர்ட் சௌக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவது ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், எனக்கு இது இல்லை அது வேணும், இல்லை அவனுக்கு இருக்குது எனக்கு, இப்படி கம்பேர் பண்ணிட்டு அந்த சுகத்தை இழந்து இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் ஒரு காரியத்தை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த இது மாதிரி டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருந்தால் திருப்பியும் ஏதோ ஒரு பக்கம் போகணுமா இல்லையா. அப்போ அந்த ரஜோகுணமானது ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அந்த டிஸ்டர்பன்ஸை போக்கிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு காரியத்தை அது பண்ணுறது. அப்போ கர்ம சங்கேன தேகினம் எப்போ பார் ஒரு ஆக்ஷனை ஈடுபடுத்தினே இருக்குது ரஜோகுணமானது. அது நம்மளே பார்க்குறோம், பசங்களை பார்த்தா தெரியுது. முதல்ல ஒரு 5-6 வயசுக்கு அது இப்போ ஒரு இன்னொரு இது டிவிஷன் கொண்டுடலாம் உங்களுக்கு, ரஜோலியே ரஜஸ்லேயே ஹைப்பர் ரஜஸ்ல கொண்டுடலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தா எந்த பசங்களாக பார்த்தாலும் ஹெச்ஏடி அப்படிங்கிற ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் டிசார்டர் சொல்கிறாங்க. ஏஹெச்டியே அது வந்து சொல்கிறோம், அட்டென்ஷன் டிசார்டர் ஏடிஹெச்டி அப்படிங்கிற. எந்த குழந்தைய பார்த்தாலும் எல்லாத்து கூட பசங்க ஒரே மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கு குழந்தைய கூட்டினு அந்த பையனை கூட்டினாங்க காணும், எங்கன்னா நேரம் எங்கேயோ ரூமில் போயிட்டான், போய் எங்கே இருக்கு தேவை போயிட்டாங்க பையன், ஃபஸ்ட்டு ஆத்துக்கு வரான். அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். அப்போ ரஜோகுணத்தினுடைய ஒரு இது. அப்போ என்ன பண்ணுறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு தூண்டிகிட்டே இருக்கு. அப்புறம் தமஸ்வஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாச நித்ராபி தண்ணி பத்னாதி பார்த்தம். அப்போ சௌக்கியமாக இருக்கிறது நிலைமை ஒரு அண்ட்ரஸ் இருக்கிறது. மூணாவது இதுவும் ஒரு சௌக்கியம்தான், ஆனால் என்னன்னு கேட்டால் இது சௌக்கியம் இல்லை, ஆக்சுவலாக ஒரு மாதிரி மந்தமாக இருக்கக்கூடிய நிலை. யதார்த்திகா இருக்கிறது, ஆரம்பிக்காமல் இருக்கிறது, இல்லை மாற்றி பண்ணுறது, புரிஞ்ச சக்தி இல்லை. இப்போ இதுமாதிரிலாம் இருக்கா ஜனங்க பார்த்தா வச்சுக்கோங்க, சில பேர் தி சூஸ் டு லிவ் லைக் திஸ். இப்போ சில சொசைட்டிக்குள்ளேயே லோயஸ்ட் ஸ்டேட்டாக பார்த்தா வச்சுக்கோங்க, அவள் இந்த சமூக குணத்திலேயே அப்படியே இருந்துட்டு அவளுக்கு வெளில வரத்துக்கும் ஒரு இது இல்லை, அதுவே சௌக்கியமாக இருக்காமல் இருக்கு அவள். எனக்கு என்ன கஷ்டம், என்ன தான் இருக்கா, ஆனால் நம்ம பார்த்தா தெரியும் அங்கே போய் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா அது சமூகத்தினுடைய ஒரு வேலை. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரமாதம் இருக்குது, ஆலசியம் இருக்குது, நித்ரா இதெல்லாம் அதிகமாக இருக்குது. தமஸ்தானது குணமானது அதிகரித்து இருக்குன்னு இருக்குது. இப்போ இதனால் இல்லைன்னா சத்வ சாத்விகமாக இருக்கிறவா எப்பயுமே சாத்விகமாக இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. இந்த சத்வம் ரஜஸ் தமஸ்தம் மூணு மாறி மாறி வரும். அப்போ ஒரே நாளில் ஒருத்தருக்கே மூன்று வித நிலைகளும் வரும். அதான் சொல்கிறோம் கார்த்தால் வந்து சாத்விகம் ஓங்கி இருக்கும். அதான் படி ஞான விருத்தி பண்ணுன்னு சொல்கிறார். கார்த்தால் ராத்திரியாச்சும் தமஸ்தம் தொடருது, பகல் நேரம் வந்து ரஜோகுணமானது அதிகமாக இருந்துருக்கு. அப்போ எப்படி இந்த மூணும் மூணுத்தினுடைய ஃபங்க்ஷனும் விபரீதமாக இருக்கு? சத்வமானது சுகத்தை தேட வைக்கிறது, ரஜஸ்தானது கர்மாவில் ஈடுபடுத்துறது, தமஸ்தானது ஒரு மாதிரி ஆலசியத்தில் கொண்டு போய் விடுறது. இந்த மூணு வேற வேறு இடத்துல இருக்காங்கிட்ட வேறு வேறு இடத்துல இருக்க ஒரே இடத்துல இருக்கு. சரீரம்ன்ற ஒரு இதுக்குள்ளே இருந்துருக்கு. அப்போ மூணு ஒரே இடத்துல இருந்து வச்சுக்கோங்கோ, ஒரு ஆள் என்னதான் பண்ணுவான்? இப்போ என்ன, இப்போ நான் வந்து ஞானத்தை தேடி போகிறேன் அப்படின்னா ரஜோகுணமும் இழுக்கும், தமோ குணமும் இழுக்கும். இல்லை தூங்கலாம் கூட தூங்க முடியல. இப்போ எப்படி ஒருத்தர் இருப்பான்னு கேட்டால் அடுத்து சொல்கிறார், ரஜஸ்தமஸ்சாபி பூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்தத்வம் தமஸ்தேவ தமஸ்தத்வம் ரஜஸ்தபா. அவைகளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன ஒத்துமைனா, யாராவது ஒருத்தர் பாடுபடுத்துச்சு மிச்சம் ரெண்டு பேரும் சேர்ந்தா இருப்பா. சரி, எப்படி இருந்தாலும் பாடுபடுத்துகிறோம் அப்படின்னு சத்வகுணம் ஓங்கிருக்குச்சு, அது ரஜஸையும் தமஸையும் அமுத்திட்டு அது வேலை பார்க்கறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை அமுத்த முடியல, அப்புறம் ரஜஸ் ஓங்கிடுறது, திருப்பி தமஸ் ஓங்கிடுறது. அந்த மாதிரி அந்த மூன்று குணங்களை மாற்றி மாற்றி தங்களுடைய டாமினன்ஸை செலுத்துறது அப்படின்னு சொன்னார். தச்ச காரியோபலப்தியா ஏவ அவகச்சே வித்யாக. இப்போ பதினொன்று சொல்ல போகிறார். இது எப்படி தெரியறதுன்னு கேட்டால், காரிய உபலப்தி, ஒருத்தர் என்ன காரியம் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன குணமானது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சர்வத்வாரேஷு தேகேசு பிரகாஷ உபஜாயத்தே ஞானம் யதா ததா வித்யாது விபிருதம் சத்வம் இத்யுத. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின், ஞானேந்திரியங்களில் துவாரங்கள், ஒரு ஒரு இந்திரியமும் ஒரு துவாரத்தில் இருந்துருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குன்னு சொன்னால் சர்வத்வாரேஷு எல்லா இந்த ஞானேந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகளில் ஒரு பிரகாசமானது தோன்றது. பிரகாஷம் தான் அன்றைக்கே சொன்னோம். ஞானம்னா ஏதோ டேட்டா என்ட்ரிங்னு இல்லை. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒன்று பண்ணுறோம் வச்சுக்கோம், டேட்டாவை லிட்டரில் ஃபிசிக்கலாக அதில் போய் ஏற்படுத்துகிறோம், ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுறோம். நமக்கு அந்த மாதிரி ஏற்படுறதாங்க, அவங்க அந்த மாதிரி ஏற்படல. உள்ளே இருக்கிற ஞானத்துக்கு வெளியில் இருக்கிற விஷயமானது அது அதுக்கு ஒரு விஷயமா இருந்தது, வெல்லக்கூடிய வாட் எவர் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அப்போ உள்ளேருந்து லைட் மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணுறது, அதை அப்படியே கொண்டு வந்து ஆத்மாவுக்கு ஒரு இதை கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு எல்லா இந்திரியங்களும் ஷார்ப்பாக இருந்துட்டு ஒரே ஞானம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், ஒரு பிரகாசம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ ஞானம் எதா ததா வித்யாது விவிருத்தம் சத்வம் வித்யுத. அப்போ சத்வமானது ஓங்கி இருக்கின்றது. அப்போ ஞானம் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ சத்துவகுணமானது ஓங்கி இருக்கு. சர்வேஷு சக்ஷுராதிஷு ஞானத்வாரேஷு எதா, சர்வேஷுன்னு சொன்னால் சக்ஷுராதிஷு கண் முதலிய ஞான துவாரங்கள், ஞானம் ஏற்படுவதற்கு சேர்த்துவாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள், எதா வஸ்து யாத்தார்த்த பிரகாஷே ஞானம் உபஜாயதே, அந்த வஸ்துவனுடைய உண்மையான நிலையை நமக்கு பிரகாசப்படுத்துறதுக்காக ஞானமானது எப்போ தோன்றதோ, ததா அஸ்மின் தேகே அப்போது இந்த தேகத்தில் சத்வம் பிரவிருத்தம் இது வித்யா, சத்வமானது ஓங்கி இருக்கின்றது என்று அறிந்துகொள். லோப பிரவிருத்தி ஆரம்ப கர்மணா மஷமஸ்து ரஜத்யேதானி ஜாயந்தே விவிருத்தே பரதர்ஷபா. பன்னெண்டாவது பத்தியம். இதுக்கு முன்னாடி நம்ம சம்பிரதாயத்தில் எப்படி இந்த குணங்கள் எடுத்திருக்கான்றதை கீதையிலேயே நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். திரிபிர் குணமயி பாவைஹி ஏது சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபி ஜானாதி மாமேத்ய பரமபியம். ஏன் பிரமாணத்தின் யாருக்கும் தெரியலன்னு சொன்னால், திரிபிகி குணமயி பாவைஹி ஏபிகி, அந்த மூன்று குணங்கள் அங்கேயே ஒரு ஏழாவது அத்தியாயத்தில் ஹிண்ட் கொடுத்தார். ஏ ஜீவ சாத்விகா பாவா ராஜா தாமசாஸ்தியே மத்த ஏவித் தான் வித்தி நத்தகம் தீர்த்தே மையின்னு சொன்னார். அதுல வச்சு சொன்னார், இந்த மூன்று குணங்களுடைய ஒரு செயல்பாடுனால என்ன தெரிஞ்சுக்க முடியாம போறது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியான்னு சொன்னார். இப்ப இந்த மூன்று குணங்களுடைய அந்த ஃபங்க்ஷன் தான் மாயான்ற சப்தத்தினால விவகாரம் பண்றோம். தெய்வீகேஷா குணமயி மம மாயா, எம்பெருமான சக்தி சொல்லமுன்னா மறைக்க சக்தி என்னன்னு கேட்டா, இந்த மூன்று குணங்களுடைய வேலை தான் அந்த மாயின் சப்தத்தினால விவகாரம் ஆகுது. மாமேவே பிரபத்தியந்தி மாயாமே தான் திறந்தது. அப்ப என்ன அடையறவாளுக்கு தான் இந்த மாயிலிருந்து அவளை தப்பிக்க முடியுமே தவிர, இந்த மாயையை கடந்து வந்து என்ன அடைவான்றது ரொம்ப அசாத்தியமான ஒரு காரியம்ன்றதுக்காக சொன்னார். அத பாஷ்யகாரர் தன்னுடைய சரணாகதி கட்டியத்துல மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவர்த்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரின் விபரீத ஞான ஜனனி ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தியர் ஜனனி தேகேந்திரியத்துவேன போக்யத்வேன சுஷ்வரூபேனச்ச அவசிதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம்னு அங்க அதே பதங்களை என்ன பண்றது. மதிய அனாதி கர்ம பிரவாக என்னுடைய கர்மாவால் ஏற்பட்டது, அல்லது இந்த குணத்தினுடைய ஒரு சங்கத்தினால கர்மா வந்தது. இந்த கர்மானால குணமானது இப்ப ஒருத்தர் கேட்கலாம், எப்படி ஒரு குணமானது ஒருத்தருக்கு ஓங்கி இருக்கு? மூன்று குணங்கள் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதுன்னு சொன்னா, அப்ப அந்த மூன்று குணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கேட்டா ஒரே மாதிரி இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு குணம் ஜாஸ்தி இருக்கு. அதுக்குதான் பாஷ்யகர் சொன்னார், பூர்வ ஜென்ம கர்ம விஷயத்தினால பிளஸ் அந்தந்த ஜென்மால ஆகார விசேஷத்தினால சொன்னார். இங்கே சொன்னார், தத்தாவதுல சொல்லியிருக்கார். என்ன சொன்னார், தத்தாபி பிராச்சீன கர்ம விஷாது தேக ஆப்யாயன பூத ஆகார வைஷம்யாதிச்ச. அப்ப நமக்கு ஒரு இந்த ஜென்மாவை நம்மளால மாத்திக்க முடியும். ஒரு குணத்தோட கூட நம்ம ஜென்மா எடுத்திருந்தாலும் 469 மேல ரெண்டாவது வரி, அது ஃபர்ஸ்ட் வரியில கடைசி பாகம், ததாபி பிராச்சீன கர்ம வசாத்து தேக ஆப்யாயன பூத ஆகார வைஷம்யாதிச்ச. பிறகு நமக்கு ஒரு குணமானது ஓங்கிதான் இருக்கு, அது பூர்வ கர்மானால. ஆனா அது தெரிஞ்சிருந்தாக்கும் நம்ம நம்மளுடைய ஆகார விகார இத்தியாதிகள்லாம் மாத்தினோம்னா அப்ப நமக்குள்ள அந்த குணங்களும் மாறுறது. அதான் போட்டுனர் தேக ஆப்யாயன பூத ஆகார, அதனால தான் ஆகார சுத்தம் சப்தசுத்தின்னு வசனம் உண்டு. அப்ப நம்ம யூ ஈட் வாட் யூ பிகம், யூ பிகம் வாட் யூ ஈட் அப்படிங்கிறோம். அப்போ அந்த ஆகாரத்தில் கண்ட்ரோலை கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்விக குணமானது அதிகமாகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் காத்தாரா பண்ணது ராத்திரி சாப்பிட மாட்டார். ஏன்னா அந்த அந்த அந்த ஆகாரத்துக்கு ஒரு தாமசிக குணம் வந்துடும். சின்னுன்னு ஆறி போயிடுறது, கேடு எல்லாம் கேடி வரப்போறது. எப்படி யார் யாருக்கு என்ன ஆகாரம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. கேடி சித்தமாக இருக்கணும், சித்தம்னா அதில் ஒரு ஜூஸி ஒரு ஆயிலியாக இருக்கணும். சாப்பிடுச்சே போய் ரூக ட்ரையாக சாப்பிடக்கூடாது, காஞ்சி போய் வெரைட்டி மாதிரி சாப்பிடக்கூடாது, அப்புறமா அதை கொஞ்சம் அந்த வாசம் சாப்பிடக்கூடாது. என்ன ஆகும்னு கேட்டால் இன்னும் மந்தமாக்கிடும், இன்னும் மந்தமாகிடும் சரீரத்தை புத்தியை இயங்க விடாமல் பண்ணிடும். அப்போ நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துடைய ரோல் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சுவாமி ஆகார நியமம்லாம் எழுதியிருக்கார். ஏன்னா இந்த குலத்தில் பிறந்தவாளுக்கு ஞானத்தை பர்சீவ் பண்ணுறது தான் முதல் வேலையே. அப்போ ஞானத்தை பர்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான அனுகுணமாக இருக்கக்கூடிய தேகமும் மனசும் வேணும். அதுக்கு உண்டான ஆகாரம் மாற்றிக்க முடியும் மேலே, அதுக்காக தான் அந்த ஆகாரம், அந்த ஆகாரத்தை நியமமாக வச்சுருக்கார். அப்போ சுவாமி தேசிகன் வந்து அதையும் சொல்லியிருக்கேன், அபிஜிஸ்தவத்தில் வாசிக்கிறது ஜஸ்ட் கண்ணில் ஆகுது. அபிஜிஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதில் நான் மூன்றாவது பத்தியத்தில் என்னால பகுல மோக பாஜா, இந்த மோகிக்கூடிய மோகத்துக்கு ஒரு இருப்பிடமா இருக்கக்கூடிய என்னால் குண கிரதித காய வான் மனச விருத்தி வைச்சித்தியதா. குண கிரதித என்ன குணம்னா, இந்த மூன்று குணங்கள் சத்வ ரஜ தமஸ் ஆகிய மூன்று குணங்கள்னால கிரதித்தனா கட்டுண்டு இருந்துட்டு எது காய வான் மனஸ். காயம்னா சரீரம், காயமே இது பொய்யடான்னு பாட்டு பாருங்க, காயம்னா சரீரம், அது அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வாக்கு மனசு, இந்த மூணுடைய விருத்தி வைச்சிட்டதாக இந்த மூணும் என்ன பண்ணுறது கேட்டால் அவைகளுடைய இயக்கம் இயங்கிறது விசித்திரமாக இருக்கு. அப்படிப்பட்ட நானும் உன்னை துதிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த துதிக்கு இந்த ஸ்துதியை பண்ணுறதுக்கு என்ன இருக்கவே அதை எனக்கு கொடுன்னு அவர் வந்து அதில் பிரார்த்திக்கிறார். எதுக்குன்னா இது இதோட அனுசந்தானத்தை சொல்கிறதுக்காக பண்ணேன். எப்படி குணங்கள் நம்ம இது பண்ணுறோன்ட்டு. அப்போ லோபம் பிரவருத்தியில் ஆரம்ப, லோபம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பிரவருத்திக்கு ஆரம்பமாக இருக்கிறது லோபம் தான். ஒரு கதை சொல்லுவாள் வேடிக்கையாக, ஒரு ஊரில் வந்து ஒரு மீன் பிடிக்கிறவன் தான், ஒரு மீனவன் தான். அவன் என்ன பண்ண, நேரம் காத்துலேருந்து அவன் நதிக்கரைக்கு போவான், போனால் தூண்டில போட்டு மீனை பிடிச்சிட்டு இருந்தான், சௌக்கியமாக இருந்தான். சௌக்கியமாக தான் எல்லாமே பொறுக்காது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணால் வேடிக்கை சொல்லுவான், கன்சல்டன்சி ஜோக்கு சொல்லுவான், மெக்கன்சிலையும் ஒருத்தன் போனான்னா போயிட்டு அவன்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கா மீன் பிடிச்சிருந்துக்கானா, ஒரு நாள் எத்தனை மீன் பிடிப்பேன்னா ஏதோ பத்தோ பன்னெண்டோ வரும், அதில் பாதி வைப்பேன் பாதி சாப்பிடுவேன் சௌக்கியமாக இருந்துட்டுக்கானண்ணா. இது எப்படி போகிறோம் உனக்கு, பன்னெண்டு மீன் நாளை பற்றி நீ யோசிச்சியா, என்ன கேரண்டி இந்த ஆறு எப்படியே ஓடுங்க, நீ என் நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து இப்போ வந்து அந்த கடைக்கு போய் மீன் பிடிக்கணும் அப்படின்னா, அந்த கடைக்கு போகிறதுக்கு வசதி இல்லைன்னா ஒரு போட்டு வாங்கினேன்னா, போட்டு வாங்க பணம் இல்லைன்னா கடன் வாங்கி வாங்க, போட்டை வாங்கு. கடன் எப்படி அடைக்கிறதுன்னா, நீ போட்டை வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே மீன் கிடைக்குமா இல்லையா, அந்த மீனை வந்து என்ன பண்ணு விற்றுருன்னா. இப்போ சொன்னால் எங்கள் ஊரில் உள்ள மீன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லையன்னா, இல்லை பக்கத்து ஊரில் போய் விற்கணும் விற்றுருன்னா, பக்கத்து ஊரில் இருக்கிறது ஆள் இல்லையன்னா எம்ப்ளாய் பண்ணு அப்படின்னா, அவனுக்கு சம்பளம்னா மீன் எடுத்ததுலேயும் கொடுக்கலாம் இப்படியும் சொல்லிகிட்டே போனான். நல்ல வியாபாரம் பெரியதாக நீ பல நாடுகளில் தான் ஏற்றுமதி பண்ணலாம்னு சொன்னான். அவன் கேட்டான், அந்த மீனவன் எல்லாத்தையும் பண்ணிட்டுறான் எப்படி என்ன எதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு கேட்டான். எல்லாத்தையும் இப்படி பண்ண சௌக்கியமாக இருக்கலான்னு சொன்னான். அதுக்கு அந்த மீனவன் சொன்னான், நான் எப்பயும் சௌக்கியமாக தான் இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு சௌக்கியமாக இருக்கணுமாண்ணா, இப்போவே அது பன்னெண்டு மீனை பிடிச்சி அதை சௌக்கியமாக இருந்தேன் போறமே அப்படிங்கிறான். அது மாதிரி இருக்க விடாது நம்மள, அப்படி இருப்போமே. இப்போ என்ன ஏதோ ஏதோ வீட்டில் இருந்து இருக்கோம், ஏதோ ஓடிட்டு இருக்க வண்டி, சோம்பேறித்தனத்தினால் இல்லை ஞானத்தினால இதுக்கு இது போதும் அப்படின்ற. ஏன்னா சில பேர் இருப்பா முயற்சி பண்ணுறதுக்கு பயந்துண்டு இல்லை, அந்த அது மாதிரி இல்லை, இதுக்கு மேலே இதில் எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணமானது வர்றதில்லை. என்ன சொல்கிறது நம்ம எல்லாருக்கும், அந்த 99 இதுன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு விவசாயி இருக்கான், சௌக்கியமாக இருக்கான், மந்திரி என்ன பண்ணுறோம், ஒரு 91 காயின் ஒரு பானையில் போட்டுட்டு இன்னும் ஒரு காயம் இதில் போட்டால் பெரிய கொலிசனாகலான்னு போனவுடனே அதை பார்த்து அவன் ஏமாந்து போயிடுறான். அந்த ஒரு தங்க காயினை சம்பாதிக்கிறதுக்காக இத்தனை நிம்மதியெல்லாம் இழந்துடுறான். அதான் லோபஹா பிரவிருத்தி ஆரம்பா. லோபம், லோபம்னா கிரீடு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பிரவிருத்தி ஏற்படுத்துறது. இன்னும் ஒரு இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதை வாங்கினா சௌக்கிய மாட்டலாம், இதை வாங்கினா சௌக்கிய மாட்டலான்னு ஆரம்பிக்கிறது. கர்மனாம் அசமஹா, வேலை பண்ணுற திருப்தி இல்லை, இன்னும் பண்ணு போறது. ஸ்பிருகா டிசையர், ரஜதி ஏத்தானே ஜாயந்தி, ரஜோகுணம் இருந்தா இதெல்லாம் உண்டா இருக்கும். விவிருத்தே பரதர்ஷா லோபா, அதுக்கு போட்டார் பதம் போட்டார் அர்த்தம், ஸ்வகீய திரவியசிய அத்தியாக சீரதா, தன்னிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை செலவு பண்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது. கடன் வாங்குறது, ஷேர் மார்க்கெட்டில் முடிஞ்சு நிறைய பேர் இருக்கான், கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒருத்தர் இருந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாவம், எங்கேயோ இடம் வச்சுருந்தார், அது நல்ல விலைக்கு போகிற இடத்த விற்றுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மொத்தம் போய் அந்த இடத்த வச்சுருந்தா அது 1 கோடி ரூபாய்க்கு போயிருக்கோம், அந்த இடமும் போச்சு பைசாவும் போச்சு. ஏன், ஏதோ ஒரு க்ஷணத்தில் ஒரு ஆசை, என்ன ஆசைனா இதை போட்டு அது 4 பங்கு ஆக்கலாம்னு நினைச்சார், இடத்துல 4 பங்கு கூட இல்லை போயிருக்கு. அதுக்கெல்லாம் கடன் லோபம் தான், ரஜோகுணமானது அப்போ வேலை செய்யறது மாதிரி. பிரவிற்த்தி பிரயோஜனம் அனுதிஷ்ய அப்படி சலன சுபாவதா, பேராசைன்னு கேட்டால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவை செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தவனுடைய இதை நம்ம ஏன் உன்னிடத்தில் இருக்கிற சௌக்கியமாக இருக்கலாமா கேட்டால் இல்லை இல்லை அது வேணும் அப்படின்னா தான் பேராசை. அடுத்து ஒரு வசனம் சொல்லுவாள் லோகத்தில், பிரயோஜனம் அனுதிஷ்ய நான் மந்தோபி பிரவர்த்தத்தை சொல்லுவாள், பிரயோஜனம் அனுதிஷ்ய நான் மந்தோபி பிரவர்த்தத்தை. மந்தகனா முட்டாள், எவனா இருந்தாலும் வச்சுருந்தோம் ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொன்னால் எனக்கு என்ன இந்த பிரயோஜனம் கேட்பான், வாட் இஸ் நிட் ஃபார்மின்னு கேட்பான் கண்டிப்பாக, நான் காரியத்தை பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்கும். ரஜோகுணம் அதிகமாயிடுச்சுன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய அப்படி பிரயோஜனம், இங்கேயும் விரும்புகிறேன் அங்கே போகிறது, அங்கேயே நீங்கள் பண்ணுற மாதிரி எவ்வளோ பேர் என்னமோ ஒரு தூண்டுறது அவனை பண்ணுறதுக்கு, நிற்க முடியல இங்கேயே நாங்கள் போகிறோம் எதுக்குடா பண்ணேன்னு கேட்டால் ஆன்சர் இல்லை. நேற்று வந்து ஒரு பையன் பார்த்தேன், மொத்தம் பைக் ஓட்டுறதுல எல்லாரும் பைக்கை ரோட்ல ஓடிங்க போவா, என்ன டிவியில கட்டுறான், இங்கேருந்து மேலே தூக்கி பைக்கையும் தூக்கினு அவனும் மேலே போறான், எதுக்குடா அதெல்லாம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு நிச்சயமா தெரியாது, ஏதோ ஒன்று பண்ண சொல்றது அவன் பண்ணுங்கிறது, பைக்கு தூக்கி மேலே போறான் அதையும் தூக்கி, இதுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்ல போட்டியாக அப்புறம்லாம் என்ன வேலை பண்ணும்போது ஒழுங்காக ரோட்ல ஓட்டிட்டு போனால் ஏதோ பிரயோஜனமாக தான் ஆச்சு. இதெல்லாம் நினைச்சுக்கிறது பார்த்தா ரஜோகுணம் மனது எவ்வளோ தூண்டுறது பாருங்க, ரோட்ல போடா ஒழுங்கா வண்டி ஓட்டினா பாருங்க, இப்படி போறான் அப்படி போறான், ஏன்டா அப்படி போறான்னு கேட்டா அவனுக்கே பதில் தெரியல, உள்ளேருந்து குணமானது தூண்டுறது. அதான் பிரயோஜனம் அனுதூஷியாப்பி சலன சுபாவத்தா, அப்படியே மூவிங் இருந்துட்டே இருக்கிறது. ஆரம்ப கர்மனாம் பல சாதன பூதானாம் கர்மனாம் ஆரம்பே உத்தியோக. அப்ப எந்தெந்த காரியம்லாம் பழத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த காரியத்துல போய் ஒரு விவசாயத்தை போடுறது. அசமஹானா இந்திரிய அனுபரதி, அசமஹானா இந்திரியங்கள்ல ஒரு இதுவே இல்லை, ஈடுபட்டுமே இருக்கிறது, ஒரு ஓய்வே இல்லை. ஸ்பிருகா விஷய இச்சா, ஆசை இருக்கிற ஒவ்வொன்றும் ரிலேட்டட் எல்லாமே ஸ்பிருகான விஷயத்துல இச்சா. ஏத்தானி ரஜசி பிரபதே ஜாயந்தே, இவைகள் ரஜோகுணமாக இருந்தா தோன்றுகின்றன. எதா லோகாதையோ வர்த்தந்தே ததா ரஜ பிரபதம் இது வித்யா வித்தியர்த்த. ஆகும்போது என்னன்னு கேட்டா, இந்த லோகம் இத்தியாதி எல்லாம் இடத்துல இருந்ததுன்னா ஓஹோ அப்பனா இந்த இடத்துல இதுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தாத்பரியமா. அப்பிரகாஷோ பிரவர்த்திச்ச பிரமாதோ மோக ஏவச்ச தமக்கு ஏற்ற ஜாயந்தே விவத்தே குருநந்தன. அப்பிரகாஷ ஒண்ணுமே ஞானம் ஏற்படல, ஞானம் ஏற்படுறதுக்கு சக்தி இருந்து சொல்லுவா, இவ்வளவு தூரம் சொன்னேன் ஏதாவது புரிஞ்சுதான் கேட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா என்னன்னு கேட்டா, அப்ப தமோ குணமா வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அப்ப என்ன பண்ணும் கேட்டா, அப்பிரவருத்தி பிரவருத்தி ஏற்பட விடாம தடுக்கிறது. இறையத்தின மலைப்பாம்புன்னு சொல்லுவா, அப்படியே இருக்கு உட்காந்துருக்கு மலைப்பாம்பு, ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல, அந்த இறை உள்ளவே மாட்டின்னு இருக்கு, அது வெளில வந்தாதான் அடுத்து வேலை பண்ண முடியும். அது மாதிரி ஒரு அப்பிரவருத்தி. பிரமாத மோகையை வச்ச பிரமாதம்னா அன்னைக்கே சொன்னோம், பிரமாதம்னா தமிழ் பிரமாதம் இல்லை, தமிழில் பிரமாதம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் அர்த்தம், சம்ஸ்கிருத்தில் பிரமாதம்னா இறை மிஸ்டேக், ஒன்றை பண்ண வேண்டியிருக்க இன்னொன்று பண்ணுறதான் பிரமாதம். மோகனா டெலிவிஷன், இதெல்லாம் இருந்தா என்னன்னு கேட்டா, தமசி ஏதானி ஜாயந்தே விருத்தே குருநந்தனா. அப்பிரகாசக ஞான அனுதய, ஞானம் தோன்றாம இருக்கிறது மந்தமா இருக்கிறது. அப்பிரவிருத்தி ஹீச்ச ஸ்தப்ததா, ஸ்தப்ததான அவ மாதிரி அப்படியே வெறப்பா இருக்குதுன்னு சொல்வா, அதாவது ஒன்றும் வேலை பண்ணாம இருக்கிறது, அதான் அப்பிரவிருத்தி. பிரமாத அகாரிய பிரவிருத்தி பலம் அனவதானம், அகாரியம்னா பண்ணக்கூடாத வேற காரியம் அர்த்தம், அந்த காரியத்தை பண்றதுல ஈடுபாடு அது தோன்றதான் பிரமாதகம் அதுக்கு பெயர். அது அனவதானம், அவதானம்னா ஒரு கேர், கேர்ஃபுல்லா இருக்கிறது, அனவதானம்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இதெல்லாம் சமகுணம் ஓங்கியிருந்தா இருக்கும். மோகா விபரீத ஞானம், அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிறது, அதான் மோகம். ஏதானி தமதி பிரபுத்தே ஜாயந்தே, இவைகளை தமோகுணமானது ஜாஸ்தியா இருந்தா இவைகள்லாம் பிறக்கின்றன. ஏதைகி தமஸ் பிரபுத்தம் இது வித்யாது, இவைகள்லாம் தமஸ்னால தோன்றுவது என்று தெரிந்துகொள். எதா சத்தே பிரபுத்தேது பிரளயம் யாதி தேகபிரத்து ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்தியதே, எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும், இப்ப ஏதோ ஒரு குணம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்ற தேகத்திலிருந்து ஆத்மா கிளம்பும் போது உயிர் பிரியும் போது ஒருத்தனுக்கு என்ன குணம் பிராமணன்டா இருக்கோ அவன் அதுக்கு ஏத்த மாதிரி வேறு உலகங்களை அடைவான். என்ன தாத்பரியம் கேட்டா, இப்ப நம்ம பூமியில இருந்துட்டு இருக்கோம், பூமிக்கு மேல இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் புண்ணிய லோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற லோகங்கள்லாம் பாப லோகங்கள்னு தாத்பரியம். இதை வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மாதிரி ஒரு ஃபிலோசபிகளாக எடுத்துக்கலாம், அதை மெட்டபாலிக்கலாம் எடுத்துக்கலாம். நல்ல குணம் ஓங்கி சாத்விகமாக இருக்கிற ஒருத்தன் உயிரை விடுச்சு, அல்லது உயிரை விடுச்சு சாத்விகன் ஓங்கி இருந்தா அவன் மேலுள்ளவங்களுக்கு போவான், எங்கெங்கெல்லாம் அவனுக்கு இன்னும் சௌக்கியமாக இருக்க முடியுமோ ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படி போவான். ரஜகுணத்தில் ஒருத்தன் உயிரை விட்டான்னா மத்தியஸ்தானம் சொல்லப்படான், இங்கேயே இருப்பான், எங்க காரியம் பண்றதுக்கு அனுகூலமாக இருக்குமோ அங்கே இருப்பான். தமோ குணமா இருந்தா இன்னும் கீழே, ஏன்னா அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு கிடைக்கிறது அவ்வளவுதான், அந்த மோகத்திலேயே இருக்கிறதுக்கே ஒரு பிறப்பு கிடக்கும், அந்த மாதிரி கிடைக்கும் சொல்றார். எதா சத்திய பிரபுத்தியது பிரளயம் யாது தேகப்பட்டு, ஒரு தேகத்தை உடையவன் எப்ப பிரளயம் யாதுன்னா எப்போ அந்த தேகத்தை பிரியறானோ ததோத்தம விதாம் லோகான், ததா உத்தம விதாம் லோகான். என்ன பண்ண போறாங்கன்னா, இன்னும் மேல் லோகத்துல அப்பதான் ஞானமானது அதிகமா இருக்கும், இன்னும் அவள் சௌக்கியம் அதிகமா இருக்கும், அப்படிப்பட்ட லோகங்களை அடைகிறான். அமலான், அமலகனா பியூர், அப்படிப்பட்ட லோகங்களை பிரதிபத்தியத்தில் அடைகிறான். எதா சத்வம் பிரபிருத்தம், எப்ப சத்துவம் ஒங்கி இருக்குமோ, ததா சத்வே பிரபிருத்தே தேக பிரித்து பிரளயம் மரணம் யாதி. அப்படி சத்வம் ஓங்கி இருக்கும் போது ஒரு தேகி உயிரை விட்டான்னா, சேத்து உத்தம விதாம், உத்தம தத்துவ விதாம், ஆத்ம யாத்தாத்ம விதாம் லோகான் சமூகான் அமலான் மரரகிதான் அஞ்ஞான ரகிதான் பிரதிபத்தியதே பிராப்னோதி. மேலும் மேலும் உத்தம லோகங்களை அடையிறதுக்கு கண்டிப்பாக அவனுக்கு இருக்க போகுது, அப்படியே படிப்படியாக மோட்சத்தை அடையிறதுக்கும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. சத்துவகுணம் ஓங்கி இருந்ததுன்னா சத்வே பிரபஞ்சேது மிருதா ஆத்மவிதாம் குலேஷு ஜனித்வா, அல்லது சத்வம் அதிகமாக இருக்கச்சே ஒருத்தன் இறந்தான்னா அடுத்த பிறவியானது ஆத்மவிதாம் குலேஷு. இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு முற்படுற சில பேர் பாருனோ, அவளுடைய குடும்பங்கள்ல ஜனித்வா ஒரு பிறவியானது உண்டாகும். ஆத்ம யாத்தாத்மே ஞான சாதனேஷு புண்ணிய கர்மசு அதிகரவதி இது உத்தம் பவதி. அப்ப என்ன பண்றா, மறுபடியும் அந்த குடும்பத்துல பிறந்து இன்னும் மேலும் மேலும் அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் அது. ஆத்ம ஞானம் அடையிறதுன்றது ஈஸியான ஒரு ஜென்மால் அடையக்கூடிய விஷயம் இல்லது, பல ஜென்மம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த சத்துவகுணம் ஓங்கி இருந்துச்சு உயிரை விட்டான்னா, மறுபடியும் அதே குலத்துல அவனுக்கு பிறப்பானது கிடைக்கிறது. அது அந்த செயல்கள் தான் அவன் ஈடுபடுவான். ரஜசி பிளயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிளீனஸ்தமசி மூட யோனிஷு ஜாயதே. ரஜசி பிளயம் கத்வா, ரஜோகுணம் ஓங்கி இருந்ததுன்னா கர்மசங்கிஷு ஜாயதே, ரொம்ப ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இதுல பிறப்பான். ரஜசி பிரபிருத்தே மரணம் பிராப்திய ஃபலார்த்தம் கர்ம குருவதாம் குலேஷு ஜாயதே. ஃபலத்தை நோக்கியே கர்ம பண்றவா இருப்பா, சொர்க்கத்துக்கு போனோம் இல்ல இதை அடையணும் அதை அடையணும்னு இருப்பா. அப்ப அவளுக்கு எப்பயுமே அதே சித்தத்துல இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ்ல இருப்பா. தத்துல ஜனித்வா ஸ்வர்காதி பல சாதன கர்மது அதிகவதி இத்தியர்த்தா. சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கா, நம்ம அவளை பார்த்தா நம்ம தெரியுது, அவ பார்த்தா வச்சுக்கோ, எப்ப பாரு அதே சித்தனமாவே இருப்பா. பைசாவை எதுல போட்டா என்ன வரும், சில பேர் இருக்கா, அது நம்ம சொசைட்டியின் ரோல் தேவை, நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவளை பார்த்தா வச்சுக்கோ, எப்பப்பா அதே சித்தம்தான், இந்த ஒரு ரூபா வந்தா இது இதுல போட்டா என்ன நடக்கும், அதுல போட்டா என்ன நடக்கும். அவ ஏன்னா அவ பிசினஸ் டீலிங் அதான் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ரஜகுணம் அதிகமாக தான் அந்த மாதிரி உள்ள பிறப்பு பிறப்பு கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு நீ கதையில பேசிட்டு இருந்தோம். அதாவது அந்தந்த ஆத்துல பிறக்கிற குழந்தைகள் அதுல என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கிறது. இப்ப நம்ம ஆத்துல ஒரு குழந்தை ஒரு விஷயத்த பண்ண நம்ம சந்தோஷமா இருக்கு பண்றது அப்படின்ட்டு, அதுதான் ஆச்சரியமே இல்லை. எந்த ஆத்துக்கு போனாலும் அந்த ஆத்துல என்ன கதை நடக்குதோ அந்த கருத்தை குழந்தை பண்ண போறது. ஒரு கசாப்பு கடைக்காரக்கா வச்சுக்கோ, அவன் குழந்தை பார்த்தீங்கன்னா அது லாகமா அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பால் கறக்கிற வீட்டுக்கு போனோம்னா அந்த குழந்தை அப்ப அதுக்கு அந்த வயசு வரைச்சே பார்த்துட்டு வேக பால் கறக்கிறது போறது. அது மாதிரி இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, எல்லா குழந்தைகளும் ஞானம் உண்டு. அந்தந்த ஆத்திர என்ன காரியம் இருக்கோ அந்தந்த காரியம் இந்த குழந்தைகள் பண்ண போறது. அதுதான் அது நமக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்க உரிய எல்லாத்தையும் லோகத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். ததா தத்ர ஜனித்வா ஸ்வர்காதி பல சாதன கர்மசு அதிகரதி இத்தியர்த்தா. அந்தந்த குடும்பத்துல பிறந்து சொர்க்கத்துக்கு போறது, அதுக்கு என்ன சாதனம், என்ன கர்மா, என்ன கர்மா பண்ணணும், அதே சித்தமா இருந்திருப்பா. ததா பலின தமசி மூட யோனிஷு ஜாயத்தே. ததா தமசி பிரபிருத்தே மிருதா மூட யோனிஷு, மூட யோனின்னு கேட்டா ஸ்வ சூக்கராதி யோனிஷு ஜாயத்தே. ஸ்வர நாய், சூக்கரன பன்றி, சில மிருகங்கள் நம்ம அது மாதிரி வச்சிருக்கோம். ஒண்ணுமே அத்தியந்த ஞானம் தோன்றதுக்கு ஒரு இதுவே இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட யோனின பிறப்புகள்ல பிறக்கிறான். சகல புருஷார்த்த ஆரம்பன அனர்க ஜாயத்து இத்தியர்த்தா. எந்த விதமான புருஷார்த்தத்தையும் என்ன தாத்திரம் கேட்டா, புருஷார்த்தத்தை அடையறதுக்கு அருகத்தை இல்லாத பிறப்பு. தர்ம அர்த்த காம மோட்சம் சொன்னோம், சத்வத்தை வந்து மோட்சத்துக்கு சேர்த்துக்கலாம், தர்மத்தை கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த அர்த்த காம பரவாயில் வந்து அஜோகணம். தம குணம் இருந்தா இது இது பக்கமே இல்லை அவளுக்கு. அப்ப எல்லாத்துக்கும் அனர்களா போயிடுறேன். கர்மண சுகிருதியாகு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜானம் தமச பலம். இப்ப சாத்விகமான கர்மா அப்படின்னா என்ன கேட்டா, அதனுடைய பலனாவது சுத்தமா இருக்கு. நிர்மலம் பலம் சுகத்தை கொடுக்கறது, ரஜசஸ்து பலம் துக்கம். சுகத்தை நம்ம நோக்கி போனா கூட ரஜோகுணமானது கடைசி துக்கத்தை தான் விளைவிக்க போகணும். அஞ்ஞானம் தமசு என்ன பண்ண கேட்டா அஞ்ஞானத்தை கொடுக்கும். நம்மளே யோசிச்சு பார்த்தோம் வச்சுருக்கோம், எதுக்கு அந்த காரியத்தை பண்ண, அந்த காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிருந்தோம், இதை பண்ணா சௌக்கியம் அப்படின்னு மனசுல தோன்றது. ஆனா கடைசியில அதை பண்ணப்பட தெரியுது இதை பண்ணாம இருந்திருக்கலாமே தோன்றது. ஆனா ரிவர்ஸ் பண்ண முடியல, சௌக்கியம் நினைச்சிட்டு பண்ணா அது துக்கத்துல தான் முடியுது. அதெல்லாம் என்னன்னு கேட்டா ரஜசனுடைய பலம். ஏவம் சர்ப விருந்தவு மரணம் உபகமிய ஆத்மவிதாம் குலே ஜாத்தேன அனுஷ்டிதசிய சுகிருதசிய பலாபி சந்தி ரஹிதசிய மதாராத ரூபச கர்மனஹ பலம் புனகாபி தத அதிக சத்வஜனிதம் நிர்மலம் துக்க கந்தரஹிதம் பவதி இது ஆகு சத்வகுண பரிணாம விதக. சத்வகுண பரிணாம விதகன்னு சொன்னா சத்வகுணத்தினுடைய மாற்றம் என்னென்ன தெரிஞ்சுப்பா என்ன சொல்லணும் கேட்டா, ஏவம் சத்வவிருத்தவும் மரணம் உபகமிய சத்வம் அதிகமா இருக்கிறதே ஒருத்த மரணத்தை அடைஞ்சி ஆத்மவிதாம் குலே ஜாத்தேன நல்ல ஆத்ம ஞானத்தை அறிஞ்சிக்கக்கூடிய குலத்துல பிறந்து அனுஷ்டிதசிய சுகிருதசிய அலாபி சந்தி ரஹிதசிய மத ஆராதன ரூபசிய அவனால் அனுஷ்டிக்கப்பட்ட நல்ல சுகிருதன நல்ல கர்மா. எப்படி பல அபிசந்தி ரஹிதசிய பலன் மேல ஆசை இல்லாம பண்றது. இப்போ பலன் மேல ஆசை இல்லாம பண்றதுன்னு சொன்னா அப்படி ஒண்ணு பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் கேட்டா, மது ஆதார ரூபஸ்ய இது எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை பண்றது, அதாவது கைங்கரியம் பண்றது, அதான் ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கோம். சிவன் நாராயண பிரீத்தம் சொல்றா இல்ல பகவத் கைங்கரிய ரூபம் சொல்றா, கைங்கரியம் எதுக்கு பண்றது, பிரீத்திக்கு. பிரீத்தி எப்படி சம்பாதிக்கிறது, கைங்கரியம் பண்றது, ஆக மொத்தம் ரெண்டும் ஒண்ணுதான். ஜஸ்ட் லுக்கிங் அட் தி ஆங்கிள் தான் டிஃபரெண்டா இருக்க ஒழிய ரெண்டுத்துக்கும் அதே தான். மது ஆராதன ரூபஸ்ய கர்மனாக பலம் புனக அபி, அப்படி செய்யப்பட்ட கர்மாவுடைய பலன் என்ன பண்றதுங்க கேட்டா, மறுபடியும் புனக அபி ததா அதிக சத்வஜனிதம் ஒன்று அதிலிருந்து அதிகமா இருக்கக்கூடிய பிறப்ப நிர்மலம் துக்க கந்த ரஹிதம் பவதி. துக்க கந்த ரஹிதம்னா ஸ்மெல், துக்கம்ன்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு பலனா, அது வாசனை இல்லாத ஒரு இது கொடுக்கறது. அந்தியகால பிரபஞ்சிய ரஜசஸ்து பலம், கடைசி காலத்துல ரஜத்துல இருந்த ரஜஸ் ஓங்கி இருந்ததுன்னா பல சாதன கர்ம சங்கிக்குள்ளே ஜென்ம. எப்ப பாரு என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்துல பிறப்பு. பலாபிசந்தி பூர்வக கர்மாரம்ப பலானுபவ புனர்ஜன்ம ரஜோவிருத்தி பலாபிசந்தி பூர்வக கர்மாரம்ப பரம்பரா ரூபம். மறுபடியும் சைக்கிள்ல போறது, பலாபிசந்தி பூர்வக கர்ம ஆரம்ப, ஒரு பலனை உத்தேசித்து ஒரு கர்மா பண்றான். தத் பல அனுபவ புனர்ஜென்ம, இப்போ கர்மா பண்றா வச்சிருந்தோம் எல்லா கர்மாவோட பலனும் அந்த ஜென்மல கிடைக்க போறது இல்லை, அது லைஃப் முடிஞ்சிடும். ஆனா கர்மம் அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கும், அப்ப அந்த கர்ம பலன் அனுபவிக்கிறமே, அதனால தத் பல அனுபவ புனர்ஜென்ம. அதை அனுபவித்து திருப்பறக்கான திருப்பி ரஜோவிருத்தி பலாபி சந்தி பூர்வக, மறுபடியும் ரஜோகுணம் அதிகமா இருக்கிறதுனால திருப்பி அதே கர்மா திருப்பி பண்றான். இப்படி பரம்பரா ரூபம் சாம்சாரிகம் துக்கப்பிராயமே இது ஆகு சத்குண யாசாத்தம் இதா. அப்ப ரஜோகுணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை சொல்ற என்னன்னா, மறுபடியும் மறுபடியும் புனரபி மரணம் புனரபி ஜனனம் போயிட்டு இருக்கு. அஜ்ஞான தமச பலம் ஏவம் அந்த கால பிரபஞ்சசிய தமசா பலம் அஜ்ஞான பரம்பரா ரூபம். இன்னும் கீழே கீழே டிகிரேடேஷன் இருக்கு, திருப்பி அவனுக்கு ஒரு இதுவே இல்லாம போயிடுது, ஆல்மோஸ்ட் ரீகோர்ஸே இல்லாம போயிடுது. அதாவது இந்த ஃபுட் சைக்கிளுக்கும் பர்த்துக்கும் சயின்டிபிக்காவே ஒரு லிங்க் உண்டு. ஜீவாத்மா எந்த இதுல போய் மாட்டிக்கிறானோ, யார் சாப்பிடுறாலோ அந்த பர்த்து தான். அப்போ இன்னும் கீழே போக போக ஹியூமன் பீங்ஸோட ஃபுட் சைக்கிளே வரல வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது, அந்த ஜென்மா தான் கிடைக்கும். இல்ல ஹியூமன் பீயிங்ஸ்ல இன்னும் மோசமான ஆகாரம் சாப்பிடுவா இருந்தேன்னா அங்கே எதுவும் சுத்திருக்கணும், அவ்வளவுதான். அப்ப சாத்விகால இருக்கக்கூடியவாழ் ஃபுட் சைக்கிள்ல வந்தாதான் அந்த பர்த்து கிடைக்கும். ஆக என்ன கேட்டா, அது திருப்பி அங்கேயிருந்து இந்த ஜென்மம் இந்த யுகமோ அடுத்த யுகமோ தெரியாது நமக்கு, அதுல போய் மாட்டிட்டு விட்டோம்னா மறுபடியும். இப்ப எறும்பு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு எறும்பு கூட்டமா இருந்துட்டு இருக்கு, ஒரு எறும்பு செத்து பச்சு திருப்பி ஒரு எறும்பு தூக்கி போயிடுறது. அப்ப அந்த ஆத்மாவுக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்கோம், திருப்பி என்னது வேற ஒன்று சாப்பிட்றது அதோட முட்டை, அப்ப திருப்பி திருப்பி திருப்பி அதுலேயே தான் அது போயிட்டு இருக்கும். ஏன் வேற என்ன வழி, எறும்புல சம்ஸ்காரம் கிடையாது, அது ஆத்மா எங்க போக முடியும், எங்கேயும் போக முடியாது. நம்ம போய் எதுவும் சாப்பிட போறதில்லை. அப்ப அதுதான் இதுக்கெல்லாம் தாத்பரியம் தான். அப்ப அந்தந்த ஜென்மாவை போய் மாட்டின்னு விட்டா அதுல இருந்து மறுபடியும் எனக்கு அதோ கதி தான். தமிழ்ல சொல்றாங்கன்னா அதோ கதி அதோ கதி நடத்தினா அப்படியே கீழே போக வேண்டியதுதான். தத்து அதிக சத்வாதி ஜனிதம் நிர்மலாதி பலம் கிம் இது அத்ராஹ. அது என்ன அதிக சத்வாபலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற சத்வாது சஞ்சாயத்தை ஞானம் ரஜசோ லோகையவச்ச பிரமாதமோகோ தமசஹ பவதஹ அஞ்ஞானமேவச்ச. சத்வத்திலிருந்து வரக்கூடியது ஞானம், சத்வாது சஞ்சாயத்தை ஞானம். சத்வம் ஓங்க ஓங்க ஓங்க அது ஞானத்தை அதிகத்து கொடுக்கும், ரஜஸ்து லோபத்தையே கொடுக்கும். பிரமாதமோகோ தமசஹ அது என்ன கொடுக்கும் கேட்டா அஞ்ஞானம் தான். தமசுலேருந்து ஒரு நெக்லிஜென்ஸு, ஒரு டெலிவிஷன் அல்லது இக்னரன்ஸ், இந்த மூணு கொடுத்துருக்கும். ஏவம் பரம்பரையா ஜாத்தாத்து அதிக சத்வாத்து ஆத்ம யாத்தாத்மிய பரோக்ஷ ரூபம் ஞானம் ஜாயதே. இப்படியே சத்வமானது ஓங்கிலே போச்சுன்னா என்ன கொடுக்கும் கேட்டா ஆத்ம யாத்தாத்மிய அபரோக்ஷ ரூப ஞானம் ஜாயதே. அபரோக்ஷ ரூபம் அப்போ டைரக்டா ஆத்ம சாட்சா்காரம் பண்றதுக்கு அது ஹேதுவா இருக்கும். ததா பிரவிருத்தாத்து ரஜசக ஸ்வர்காதி பல லோபா ஜாயத்தே. அப்படி ரஜகுணத்தில் மாட்டினான்னா மறுபடியும் ஸ்வர்க்கம் க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம்னு திருப்பி கீழே வர்றது, திருப்பி கர்மாவை பண்ணுறது, இப்படியே போயிருக்கணும். ததா பிரவிருத்தாத்து தமசக பிரமாத அனவதான நிமித்த அசத்கர்மாணி பிரவருத்திஹி. அனவதானா ஒரு இன்அட்டென்டிவ்னஸ். அதனால என்ன கேட்டா அசத்கர்மணி பிரவிற்த்தி, தேவையில்லாத காரியத்தில் போய் ஈடுபடுறது. தத்தஸ்ய மோகோ விபரீத ஞானம், அதுலேருந்து மோகம்னா விபரீதமாக புரிஞ்சுக்கிறது. தத்தஸ்ய அதிகதனம் தமக தத்தஸ்ய அஜ்ஞானம் ஞானபாவக. இப்படியே கொண்டு போய் எங்கே விடும் கேட்டா அஜ்ஞானத்தை கொண்டு போய் விட்டுடும். வேற ஞானம் ஏற்படுறதுக்கு இப்போ நமக்கு சரீரமானது அந்தந்த இந்திரியங்கள் இருந்தால் தான் வந்து மேலே மேலே. அதாவது மனுஷ ஜென்மத்தை ஏன் அவ்வளோ வசதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக பார்த்தா வச்சுக்கோ அவ்வளவு ஞானம் ஏற்படுறதுக்கு மனுஷ சரீரத்தில் மட்டும்தான் முடியுது. இப்போ யானை நம்மளோட பெருசாக இருக்குது, நம்மளோட பெருசாக இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் இருக்குது, ஆனால் அவைகளுக்கு ஞானம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சரீரம் இது இல்லை, இந்திரியங்கள்லாம் இல்லை, மனசு அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லை. அப்ப இது என்ன கேட்டா கீழே கீழே கீழே தள்ள தள்ள ஒரே ஒரு இந்திரியத்துக்குரிய ஜென்மா கிடைக்கும். அதுல போய் என்ன ஞானம் ஏற்படும், அந்த சரீரத்தை காப்பாத்துக்கிறதுக்கு ஞானம் மட்டும் தான் அதுல இருக்கும், ஆகாரம் அவ்வளவுதான். அதான் தத்ரியமா அதிகதரன் தமக ததச்ச அஜானம் ஞானாபாவக. சோ ஞானமானது தோன்றாமையே போயிடும். ஊர்தம் கச்சந்தி சத்தஸ்தா மத்திய திருஷ்டந்தி ராஜசாக ஜெகன்யகுண வித்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. பதினெட்டாவது ஊர்தம் கச்சந்தி சத்தஸ்தா. மறுபடியும் சொல்ற இவ முக்தேன பிரகாரேன சத்தஸ்தாக ஊர்தம் கச்சந்தி கிரமேன சம்சார பந்தாத்து மோட்சம் கச்சந்தி. மேலே போவா மேலே போவான்னு என்னன்னு கேட்டா கிரமேண மோட்சம் கச்சந்தி நர்த்தம். ஏன்னா வெறும் மேலே இருக்கிற உலகங்களுக்கு போவான்னு சொன்னா வச்சுருக்கோம், மேலே இருக்கிற உலகங்களுக்கு போனாலும் அந்த கர்ம மனிதத்துக்கு தான் வரணும். ஆக மொத்தம் என்ன மீனிங் கேட்டா அவன் மேலே மேலே போவான்னா சம்சார பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைவார்கள். ரஜசக ஸ்வர்காதி பல லோப கரத்வாது ராஜசாக பல சாதன பூத்தம் கர்ம அனுஷ்டாய தத் பலம் அனுபூய புனக அப்படி ஜனித்வா தபேட்சிதம் கர்ம அனுதிஷ்டந்தி இது மத்தியே திஷ்டந்தி. மத்திய லோகம்னா திருப்பி இந்த கர்ம பூமிக்கே வந்துட்டு இருப்பான். மறுபடியும் ஸ்வர்க்கத்துக்கு போவா, அது பலன் முடிஞ்சு போகணும்னு திருப்பி வந்து திருப்பி ஸ்வர்க்கத்தை அடைகிறதுக்கு கர்மா இப்படியே போயிட்டு இருக்கும். புனராவர்த்தி ரூபத்தையோ துக்கப்பிராயமே தான் புனராவர்த்தி தானே, மறுபடியும் பிறக்கிறதுக்கு உண்டான அந்த என்ன இதுவோ அதை அறிவார்கள். துக்கப்பிராயம்னா மறுபடியும் துக்கம்தான். தாமதாஸ்து ஜெகன்யகுண விருத்திஸ்தா உத்தரோத்தர நிகிருஷ்ட தமோகுண விருத்திஷு. உத்தரோத்தர நிகிருஷ்டன்னு சொன்னால் ஒன்னு கீழே கீழேந்து போக போக எந்த ஜென்மாவில் தமஸ் அதிகமாக வியாபிச்சிருக்குமோ அப்படி ஒரு ஜென்மாவோ அடைவான். அந்தியஜத்வம் கடைசியாக பிறக்கிறது ததா திரியத்வம். அந்தியஜத்வம்னு சொன்னால் மனுஷன்லேயே ரொம்ப க்ஷீணமாக இருக்கிற ஒரு ஜென்மா. ஓ சில பேர் நான் இந்த விவாதம் இருக்கா பாருங்க, நுமாயன் சட்டம் போயிட்டு இருக்கா பாருங்க, அவளுடைய ஆகாரம் அவளுடைய இதெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க ரொம்ப லோ இதில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அனிமல்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் சுமாராக இருப்பவங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா அங்கே தமஸ்ததானமாக இருக்குது அவளோட வாழ்க்கை. அதான் அனித்ய ஜத்வம் அப்படிப்பட்ட பிறப்பு ஏற்படுறது. ததா திரியத்வம், அடுத்து அனிமல்ஸாக பிறக்கிறா. ததா கிருமி கீட்டாது ஜென்ம, அதான் ஓன சொன்ன மாதிரி இந்திரியங்கள்லாம் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி கிருமி கீட்ட புழு பூச்சியாக பிறக்கிறா. ததா ஸ்தாவரத்வம், செடி கொடிகளாக பிறக்கிறா. ததாபி குல்மலத்தாத்வம்னா இன்னும் ஷ்ரப்பு என்னென்ன கீழே என்னென்ன இருக்கோ அது மாதிரி பிறக்கிறா. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சொல்லுவார். அப்புறம் சிரா காட்டா லோஷ்ட திருநாதித்வம் கச்சந்தி தீர்த்தா, கல் மண் என்ன இவ்வளோ மேக்ஸிமம் லோயஸ்ட் ஃபார்ம் அதில் போய் இருப்பா. திருப்பி எப்படி இவளுக்கு ரிடம்ஷன் கேட்டா, மேபி அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் தான். ஆமா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி திருப்பி மேல இருந்து வர முடியும் இருப்பா. அது அவரும் அதான் இதை வச்சுட்டுதான் மத்வர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் நித்திய ஹெல்லே இருக்குன்ற அவளுக்கு வந்து நித்திய சம்சாரம் சில பேர் வச்சுட்டார். இன்னும் சில பேர் என்னன்னு கேட்டால் டூம்டு ஃபார் ஹெல்ன்ட்டார், வேற நக்கத்துலேயே இருப்பாங்கட்டார். இவளுக்கு வேற வேற மேலே வரத்துக்கு வழியே இல்லைன்னு கீதையை வச்சு நான் சொல்கிறார். இப்படி போனால் பகவான் தான் அதை பண்ணுவான் பண்ணுவான். ஏதாவது திருப்பி ஒரு குடுக்கச்சு எப்படி இருக்குதா. அதான் இல்ல எங்கேயோ ஒரு புண்ணியம், அதுதான் அகல்யா விசாந்தான். அகல்யா அப்படி இருந்தாப்போ வாய் வாத்த பக்தியா இருந்தது, பக்தியே இருந்திருந்தா. ஆனா ராவணன் கால் வச்சவனே இப்ப வந்தாரா இல்லையா. அப்ப ஏதோ ஒரு புண்ணியம் அவளுக்கு எங்கேயோ ஒரு ஒட்டி. அது மாதிரி வரைச்சி என்ன ஆகும்னா ஒரு ட்ரிகர் பண்ணிடும் ஒரு ஈவெண்ட். ஒரு மகாத்மா அந்த பக்கமாக போகலாம். இப்போ நாரதோட கதை தான் சொல்றது. நாரதோட கதை சின்ன குழந்தையில அம்மா வந்து வேலைக்காரி மாதிரி இருந்துருந்துருந்தா, தோப்பனாரு இல்லை நாரதங்க இருந்தா. அவர் என்ன பண்ணாருன்னா மகரிஜிகள்லாம் வந்தப்ப அவ அம்மா வந்து அந்த மகரிஜிகளுக்கு ஒத்தாசம் பண்ணுறதுக்காக இருக்க சொல்ற. இருந்தா என்ன பண்ற, அவள் சாட்டை மிச்சத்தை சாட்டை அவளே இருந்த சம்சாரம் கூட நாரத மகரிஷி ஆனார்னு. அப்போ அது ஒரு சான்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ஏதோ ஒன்று ஒரு இது இருக்கும் இருந்ததுன்னா அதான் மகான்களுடைய மகிமையினாலே. சரி நம்மளா கொண்டு எதுவும் டிஃபர் பண்ண முடியாது, இவ்வளோதான் சொல்லவே முடியாது. ஏன்னா சிருஷ்டி நம்ம பண்ணல, பகவான் பண்ணிருக்கார். அப்போ ஏதோ ஒரு இது இருக்கும். ஆனால் என்னென்ன இது என்ன தாத்பரியம் கேட்டால் நமக்கு விசாரம் வந்து அவள் எப்படி இருப்பா அப்படி விசாரம் இல்லை. தமோகுணம் அதிகமாச்சுன்னா அந்த மாதிரிலாம் போக வேண்டிய நிலைமைக்கு வரும் தாத்பரியம். அப்போ நாம ஜாக்கிரதையாக இருந்தால் நமக்கு நமக்கு முக்கியம் என்னன்னு கேட்டா நம்ம அவளை பத்தி விசாரப்படணும், நம்மளை பத்தி விசாரப்படணும். ஐயோ நம்ம எப்படி இருக்கோம் முதல்ல பாத்துக்கணும். நாம சாத்திகத்தை தத்துவத்தை வளர்த்துக்கணும். அதான் தாத்திகம் ஒன்னே போடுற. ஆஹார விசேஷி பலாபிசந்தி ரகித சுக்ருத விசேஷி ச பரம்பரையா பிரவர்த்தித பிரவர்த்தித சத்மானம் குணாத்திய துவாரேன ஊர்வ கவன பிரகாரம் ஆக. இப்படி இந்த ஊர்வ கவன பிரகாரம்னு சொன்னால் எப்படி மேலே போக முடியும், மேலே போக முடியும்னா ஹவு வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் பெட்டர் இதுன்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் சில ஆஹார விசேஷி நல்ல ஆகாரம், அதான் பிரசாதமாக சாப்பிடணும். கோவிலில் பெருமாளுக்கு அவன் பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அது அப்புறம் பலாபி சந்திரகித சுகுந்த விசேஷி, அந்த கர்மாவை பண்ணச்சு பலன் மேல ஆசை இல்லாம பகவானுக்கு அர்ப்பணமா பண்ணி பரம்பரையா பரம்பரை கிராஜுவலா பிரபர்த்தித சத்வானா வளர்க்கப்பட்ட சத்வகுணத்தை உடையவர்களுக்கு குண அத்தியய துவாரேன குண அத்தியய அத்தியன கடக்கிறது. அப்ப குணங்களை டிரான்சண்ட் பண்றதுனால அவளுக்கு அந்த ஊர்துவ கிரம பிரகாரமானது ஏற்படுறது. அதுக்கு சொல்ற நாண்யம் குணபிய கர்த்தாரம் எதா அதற்கான வசதி குணேபியச்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி ந அந்யம் குணேபிய கர்த்தாரம். ஓஹோ நம்ம யோசிச்சு பார்த்தா நாம ஏன் எத்தனை நாள் அப்படி ஓடிட்டு இருக்கோம் பார்த்தா வச்சுக்கோங்கோ, எல்லாமே இந்த சரீரத்தினால்தான் ஓடிட்டு இருக்கோம். சரீரம் எப்படி ஓடுறதுன்னு கேட்டா இந்த குணங்கள்னால. அப்ப இந்த குணங்களை காட்டிலும் மேலாக்கள் கர்த்தா இல்லை. சாஸ்திரம் என்ன பண்றது, அந்தந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கர்மா விதிச்சிருக்கு. அதான் மறுபடியும் சாஸ்திரவர்ணம் மயா சித்தம் எல்லாத்துக்கும் அங்கே போகிறது கடத்தியில் சாஸ்திரம் ஏன் இல்லை கர்மா வச்சிருக்குன்னா எவ்வளோ இந்த குணங்களுடைய ஒரு இதில் டிஃபரன்ஸஸ் நிறைய பேர் இருப்பா. அப்போ அந்தந்த குணம் இருக்கிறவோ அந்த கர்மாவை பண்ண முடியும். அந்த குணம் இல்லாதவா அந்த குணத்துக்கு தேவையான கர்மம் பண்ண முடியாது. அதனால்தான் சில பேருக்கு இந்த கர்மா வச்சிருக்கு, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, ஜபம் பண்ணு. ஏன்னா அவனால அது முடியும், அவனுடைய ஆகாரம் இது இருக்கும், அவனுடைய இது எல்லாம் இருக்கும். வேற எது இருக்கிற உட்கார ரெண்டு நிமிஷம் உட்கார மக்களா முடியாது, உட்கார முடியாது. ஏன்னா அந்த குணம் அந்த ஓங்கி இருக்கு, இல்லை தூங்குவான் படத்துல தமசு ஓங்கி இருக்கும். அப்ப எதுக்கு இது? அதனால என்ன பண்றேன்னா, அவ என்னென்ன குல தர்மமோ அதை பண்ணணும்னு சொன்னார். அதான் அப்ப ஏன் எப்படி பண்ண ஏன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டா, ந அந்யம் கர்த்தாரம் குணேபியக யதா திரஷ்டா அனுபஷதி. எப்போ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ இந்த குணங்களை காட்டிலும் வேற கர்த்தா இல்லை. இந்த குணங்கள் தான் பண்றது ரிஃப்ளெக்ஸ். ரிஃப்ளெக்ஷன் சொல்லமா இல்லையா, அது என்ன அது? அதுவும் ஒரு மேடு தான், அது ஒரு ரிஃப்ளெக்ஸும். எல்லாம் அந்த குணங்கள் ஓங்கி இருக்கிறதுனால குணேபிய பரம் வேத்தி மத்பாபம். இந்த குணங்களை காட்டிலும் எவன் என்னை அறிகிறானோ, இந்த குணங்களை கடந்து எவன் இருக்கானோ அவன் என்ன பண்றான், மத்பாபம் சோதிக்கச்சதி, என்னை என்னுடைய நிலையை அவன் அடைகிறான். இவம் சாத்விக ஆகார சேவையா பலாபிசந்திரஹித பகவத் ஆராதன ரூப கர்மானுஷ்டான ஹீச்ச ரஜஸ்தமசி சர்வாத்மன அபிபூய. சாத்விக ஆகார சேவையா அப்படின்னு நல்ல சாப்பாடு அது. அப்புறமா பலாபிசந்திரஹித பகவத் ஆராதன ரூப கர்மானுஷ்டான, பலன் மேல ஆசை இல்லாம பகவானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானம். அதுல தேசிகன் சொல்லிச்சு வித்தத் சேவா விமல மனசான்னு சொல்றாரு. வித்தத் சேவா விமல மனசான்னு சொன்னா பாகவதாலுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியன், கைங்கரியத்துக்கு என்ன பலன் கேட்டா விமல மனசு. ஏன் அப்படின்னா அகங்காரத்தை விட்டு பண்றோம், எனக்கு இல்ல இது, இது ஆச்சாரியத்தை செய்யக்கூடிய ஒரு கர்த்தவியம், ஒரு கைங்கரியம். அந்த இது நீங்க விட்டு போயிடுது, எங்கேயுமே கைங்கரியன்ற பேச்சுக்கே இடமே இல்லாம போயிடுது. எல்லாம் பேமெண்டா போயிடுது, எல்லா இடத்துலயும் எதை எடுத்தாலும் எல்லாம் பேமெண்ட் தான். இன்னொன்று இந்த காலத்தில் குருவுக்கு சுசுரூஷம் பண்ணி வித்திய கத்துண்டா, இன்னைக்கு அந்த இது எல்லாம் போயிருத்து, எல்லாம் பேமெண்ட் ஃபீஸ் வாங்குறா இல்லை ஏதோ வர போறா அப்படிதான் இருக்கு. அப்போ முதல்ல குருன்னு குரு கிட்ட இருந்து அந்தே வாசின்னு சொல்லுவா, அந்தே வாசின்னு கூடவே இருக்கிறது கடைசியும் இல்லை ரொம்ப நாள் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்பெண்டிங் லாங் டைம் இன் குருஸ் பிளேஸ், அங்கே இருந்துட்டு சங்கீத சாதம் கூட அப்படிதான் கத்துட்டுருக்கா. 30 வருஷம் குருக்கிட்டே இருந்து குருகுலவாசம் பண்ணி எல்லாம் பண்ணோம், துணி துவச்சி போடணும், எவ்வளவோ எரான்ஸ் இருக்கும், கடைக்கு போயிடுவேன், இதெல்லாம் யாருமே இல்லை பண்றது இல்லை ஆளு. அப்ப ஏன் அதெல்லாம் பண்ணும் கேட்டா, அதெல்லாம் பண்ணா விமல மனசு, வித்த சேவா விமல மனசா வெங்கடேசன கிளப்தம் அப்படிங்கிற. அப்ப அந்த கைங்கரியம் பண்ண பண்ண பண்ண என்ன ஆகும்னா மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமா என்ன ஆகும்னா பகவான் அடையிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாது. ரஜஸ்தமசி சர்வாத்மனா அபிபூய, அவைகளை கண்ட்ரோல் பண்ணி உத்கிருஷ்ட சர்ப்பனிஷ்டா எதா அயம் திரஷ்டா. எப்ப இந்த திரஷ்டனா அந்த பார்க்கக்கூடியவன் ஆத்மாவை குறிக்கிறது. குணேபியக அந்யம் கர்த்தாரன் அனுபஷதி, அது அழுவா சொல்லிச்சு பிறர்க்கே உழைத்து ஏழையானே நம்ம தெரிஞ்சுக்கிறான். இதுக்காகத்தனால நான் உழைச்சிட்டு இருந்தேன், நிலையில்லாத மின்னின் நிலையில மண்ணுதாக்குகள் சொல்றது. அப்ப பிறருக்கே உழைத்தன முதல்ல சரீரத்தை சொல்றா, இந்த சரீரத்துக்காக இதுக்கு தீனி போட்டு போட்டு தானே உழைச்சிருந்தனே, இப்பதானே போக போற வஸ்து தானே. அப்ப அந்த ஞானம் ஏற்பட ஏற்பட என்ன ஆகுதுன்னு கேட்டா, குணாகா ஏவ ச அனுகுண பிரபிருத்திஷு கர்த்தாரா இது பஷதி. குணங்கள் குணங்களோட ஈடுபட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த குணம் ஓங்கியிருந்தா அந்த காரியம், அந்த குணம் ஓங்கியிருந்தா அந்த காரியம். இதை பார்த்துட்டு குணேபியாச்ச பரம் தேதி கர்த்தபியோ குணேபியாச்ச பரம் வேதி அந்நியம் ஆத்மானம் அகர்த்தாரம் வேதி. அப்ப தன்னாம உணர்ந்தான், நான் இந்த குணங்களை காட்டிலும் வேறுபட்டவன், இந்த குணங்கள்லாம் சரீரத்துக்கு தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ச மத்பாவம் அதிகச்சதி மமையோ பாவகா தம் அதிகச்சதி, எனக்கு உண்டான நிலையை அவன் அடைகிறான், பிரம்ம நிலையை அடைகிறான். ஏது துக்கம் பவதி ஆத்மனஹ ஸ்வதஹ பரிசுத்த சுபாவஸ்ய பூர்வ பூர்வ கர்ம மூல குண சங்க நிமித்தம் விவித கர்மசு கர்த்தத்துவம். ஆத்மாவுக்கு என்னன்னு கேட்ட பரிசுத்த சுபாவம் ஆத்மா. ஆத்மாவுக்கு ஒரிஜினலா பார்த்தா எந்த தெய்வமே இல்லை, அப்பகத ஆத்மா சொல்றது ஸ்ருதி, எந்த தெய்வமே இல்லை ஆத்மாக்கு, தன்னுள்ளேயே அது சொத்தியமா இருக்க வேண்டிய ஒரு வஸ்து. ஆனா பூர்வ பூர்வ கர்ம மூல குணசங்க நிமித்தம், முன்னாடி பண்ண கர்மாவனால ஒரு இந்த குணங்கள் அட்டாச்மெண்டா இருக்கிறதுனால அவனுக்கு விவித கர்மசு கர்த்தத்துவம். கர்த்தத்துவமானது இயல்பா இல்லாம இந்த குணங்களோட கூடிய சரீரம் கிடைச்சதுனால கர்த்தத்துவமான ஏற்பட்டு ஆத்மா ஸ்வதஹது அகர்த்தா, இப்படிப்பட்ட கர்த்தா அவன் கிடையாது. இந்த குணங்கள் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணல ஆக்சுவலா. ஸ்வதஹது அகர்த்தா அபரிச்சின்ன ஞானைக்க ஆகாரஹா இது ஏவம் ஆத்மானம் எதா பஷதி. ஓ, நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, பண்றதெல்லாம் அந்த உடம்பு தான் பண்றது அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ பார்க்கிறானோ ததா மத்பாவம் அதிகச்சதி இது, அப்போது என்னுடைய ஒரு நிலையை அவன் அடைகிறான். கர்த்தபியோ குணேபியக அந்யம் அகர்த்தாரம் ஆத்மானம் பஷ்யன்னு பகவத்பாவம் அதிகச்சதி இது உக்தம். ச பகவத் பாவஹா கீதிசஹ இது அத்ராஹ. சரி, கர்த்தபிய குணேபிய குணர கர்த்தா, குணங்கள் தான் கர்த்தா, கர்த்தனா டூ ஆக்சுவலாக பண்ணது குணங்கள் தான். அந்யம் அகர்த்தாரம் ஆத்மானம் பஷ்யன்னு, அந்யம்னா இவைகளை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய கர்த்தாவா அல்லாத ஆத்மாவை பார்த்துட்டு பகவத்பாவத்தை அடைகிறான்னு சொல்லியாச்சு. அந்த பகவத்பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சங்கத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் சொன்னோம். அதுக்கு சம்பந்தத்தை சொல்றார் அந்த பகவத் பாவத்தை சொல்றார். குணான் ஏதன் அதித்தியத்தின் தேகி தேக சமுத்பவான் ஜன்மம் எடுத்து ஜரா துக்கேகி விமுக்த அமிர்தம் அஷ்ணுதே. இருபதாவது பத்தியத்துல ஜீவாத்மா என்ன பண்றான், மூன்று குணங்களையும் கடந்து தேக சமுத்பவான் தேகத்தினால உண்டாகக்கூடிய இந்த மூன்று குணங்களை கடந்து ஜன்மம் எடுத்து ஜரா துக்கேகி பிறப்பு இறப்பு மூப்பு, அதான் ஊயும் மூப்பு பிறப்பிறப்பு பிரி துக்கம் பிஇமார் செய்வான் சொல்றாருன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா இதெல்லாம் தானா போறது. விமுக்தா அமிர்தம் அஷ்டதே அவன் ஒரு அமிர்தத்துவத்தை அடைகிறான், அந்த பகவத் கைங்கரிய பிராப்தியை அடைகிறான். அயம் தேகி இந்த தேகின்னு அந்த ஜீவாத்மா, அதாவது பத்த ஜீவன் அர்த்தம் பத்தனாக்குற ஜீவாத்மா தேக சமுத்பவான் தேகாக்கார பரிணத பிரகிருதி சமுத்பவான் ஏதான் சத்வாதீன் ஸ்ரீங்குணா நதீத்திய. தேகத்துக்கு உண்டான அந்த மூன்று குணங்களை கடந்து தேர்வியாச்ச அந்யம் அவைகளை காட்டில வேற இருக்கக்கூடிய ஞான ஏக ஆக்காரம் ஆத்மானம் ஞான சுரூபனா இருக்கக்கூடிய ஆத்மாவை பஷ்யன்னு சாட்சாத்தரித்து ஜன்ம மிருத்து ஜரா துர்கேகி விமுக்தா ஜென்ம மரண அதெல்லாம் அதுலேருந்து விடுபட்டு அமிர்தம் ஆத்மானம் அனுபவத்தி ஏஷ மத்பாவக நித்தியர்த்தக. அவன் என்ன பண்ணுறான் கேட்டா அந்த பியூரா சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் அனுபவிக்கிறான். அதான் என்னுடைய பாவம் சொல்றார். அத குண அதீதத்திய ஸ்வரூப சூச்சனாச்சார பிரகாரம் குண அத்தியகேத்தம் பிரச்சன்னு அர்ஜுன உவாச்ச. இப்ப கேட்கலாம் அர்ஜுனுக்கு ஒரு ஆசை, இப்படி ஒருத்தன் குணங்கள்லாம் கடந்து இருந்தானா அவன் முன்னாடி இந்த பிரஜா இது கேட்ட பிறந்தோம். ரெண்டாவது அத்தியாயத்துல சிதப்பிரஜை காபாஷா கேட்டாருன்னா சிதப்பிரஜனா எப்படி இருப்பான், என்ன பெக்கிம் பிரபா என்ன பேசுவான், என்ன நடந்துப்பான் கேட்டா மாதிரி இப்ப கேட்க போறான் அர்ஜுன உவாச்ச. கை லிங்கேஹி திருங்குணான் ஏதான் அதீத பவதி பிரபோ கிமாச்சார கதம் ச ஏதானு திருங்குணான் அதிவர்த்தது. இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் என்னென்ன பண்ணுவான் எப்படி இருப்பான் அதெல்லாம் அவன் வந்து கேட்கிறான் 21ல. அதுக்கப்புறம் பகவான் பதில் சொல்ல போற அடுத்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். முடிச்சுட்டு 15 ஆரம்பிச்சலாம் அடுத்த கவிதாத்யகர்மாய வேதாந்த குருவே நமஹ.